శ్రీమాన్ వెంకటనాథార్య కవితార్కికకేసరీ వేదాంతాచార్యవర్యోమే సన్నిధత్తాం సదా హృది అస్మత్ గురు పరంపరాయే నమః. ఇదిపర్యంతం మోక్షం, అందు యార్కు మోక్షం జీవనుకు, అది ఎప్పుడు కిడకున్నా, அதாவது நித்திய சம்சாரிகளுக்கு உண்டா, நித்திய சம்சாரின்னு உண்டா, அவளுக்கு கிடைக்குமா கிடைக்காதா, யாருக்கு கிடைக்கும் யாருக்கு கிடைக்காது, இந்த மாதிரி என்னென்ன விசாரம் வந்ததோ அதெல்லாம் முடிச்சுட்டாரு. இந்த பிரசக்தமாக இப்ப வந்து விசேஷமான விஷயம், மோக்ஷத்துக்கு உபாயம் எது, மோக்ஷத்துக்கு உபாயம் எது அப்படின்னு நிரூபிக்கணும். அதுக்கோசரம் எப்ப பிரவர்த்திக்கிறார் சுவாமி. இதுல வந்து எல்லாருக்கும் தெரியும், பக்தி அப்படிங்கிறது தான் உபாயம், பக்திங்கிறது தான் உபாயம், எல்லாருக்கும் தெரியும். இந்த பக்திங்கிறது உபாயம்னாக்க என்னது, ஒரு பக்தி அது, அந்த பக்தின்றது என்னதுன்னு கேள்வி வரும். மொழி இப்ப லோகத்துல ஒரு கை கூப்பினாலும் பக்தின்னு சொல்றோம், பகவான மனசுல நினைக்கிறான் ஒருத்தன், அதுவும் பக்தின்றோம். ஒத்தம்பது பெருமான சேவிச்சுட்டு எனக்கு இது வேணும் அது வேணும்னு கேக்குறான், அப்படி சேவிக்கிறவனையே பக்தன் அப்படின்னு சொல்றோம். ஆனா உண்மையிலேயே பக்தின்னு என்ன அர்த்தம், எது அது பக்தின்றது அப்படின்னு கேள்வி வருது. இது நம்ம சித்தாந்தத்துல ஞானம்தான் ஒரு பக்தி அப்படின்னு சொல்றோம். அந்த பக்தி ஞானம்ன்றது பக்தினா எப்படி அப்படின்னாக்கா, ஏற்கனவே நிறைய வாட்டி சொல்றோம், நம்ம என்ன என்ன நம்ம உணர்ச்சி நமக்கு உண்டாகிறதோ, நம்ம மனசுல எத்தனையோ உணர்ச்சிகள் உண்டாகிறது, எல்லா உணர்ச்சிகளுமே ஞானத்தினுடைய நிலைகள் தான். இச்சா துவேஷ பிரயத்னாக சுகம் இதரதபி ஞானத்தோ நாதிரிக்ஷா அப்படின்ட்டு அத்ரவிய சரத்துல சுவாமி சாதிக்க போறார். இச்சை துவேஷம் சுகம் இத மாதிரி என்னாலும் தெரியும், எல்லாமே ஞானத்தினுடைய ஒரு நிலைதான் அப்படின்னு சாதிக்க போறாரு. அதுலயும் இப்போ இந்த பக்தி அப்படின்னு சொன்னாக்க அது என்னது அது அப்படின்னா, பிரீதி ரூபமான ஒரு ஞானம் இருக்கு பாருங்கோ, அதுதான் பக்தி அப்படின்னு சொல்ல போறேன். பிரீதி ரூபமான ஒரு ஞானம், அதுதான் பக்தி அப்படின்னு சொல்லணும். அப்படின்னாக்கா இப்போ ஒருத்தன் வந்து தன் அப்பா அம்மா கிட்ட பிரீதியா இருக்கான், தன் ஆச்சாரியர்கிட்ட பிரீதியா இருக்கான், தன்னுடைய கிருஹிணி கிட்ட ஆண்டையர்கிட்ட பிரீதியா இருக்கான், தன் குழந்தைகள்கிட்ட பந்துக்கள் கிட்ட இப்படி எல்லாம் பிரீதியா இருக்கானே, இப்ப இந்த பிரீதிக்கெல்லாம் என்ன சொல்றது அப்படின்னா, அந்த பிரீதி வேற இந்த பிரீதி வேற, அந்த ஒவ்வொன்றதுக்குமே நாங்க மாத்தி சொல்லிட்டோம், ஒரு வார்த்தை சொல்லிட்டோம். என்ன சொன்னாங்க அப்படின்னாக்க, இத மாதிரி பிரீதி அப்படிங்கிறது உண்டு, பிரீதிங்கிறது உண்டு, அந்த பிரீதின்றது கூட எப்படிப்பட்ட பிரீதி அப்படின்னு பார்க்கணும். பிரீதி ரூபமான தியானம் பக்தி ரித்யபிதீயதே அப்படின்னு இருக்கு. அதாவது பிரீதி ரூபமான அனுத்தியானம் எப்பொழுதும் தியானம் பண்ணிட்டே இருக்கிறது, பிரீதியான தியானம், பிரீதியான ஞானம், அதுதான் பக்தி அப்படின்னு சொல்ல போறோம். அதுல ஒரு பதம் பாருங்க, தியானம் அப்படின்னு இருக்கு, உபாசனம், தியானம், வேதனம், வித்யை, இத மாதிரி இருக்கு, அனுஸ்மிருதி, ஸ்மிருதி, இந்த மாதிரி வாக்கியங்கள் அத்தனையுமே பக்தி யோகத்தை சொல்றது. அதுல தியானம் அப்படின்னு சொல்றது கூட, ஒருத்தன் மரணத்தை எதிர்பார்த்துட்டு இருக்கான், அப்போ யமனையே நினைச்சு பயந்துட்டு இருக்கான், இப்ப அதுவும் ஒரு தியான மாதிரிதான் இருக்கு, ஆனா அதை தியானம் சொல்லக்கூடாது. அந்த மாதிரி ஒருத்தன் தன்னுடைய குழந்தையே நினைச்சிட்டு இருக்கான், தன்னுடைய பேரம்பேத்திகளை, தன்னுடைய கிருஹிணிய வாழையே தியானம் பண்ணிட்டு இருக்கான், அந்த தியான சத்தம் அங்க வராது. அதனாலதான் நாரத பக்தி சூத்திரத்துல சொல்லும் பொழுது உத்கிருஷ்ட வஸ்துனி நிரதிசய பிரீத்திஹி பக்திஹி அப்படின்னு அவ சொல்ற பக்தி சூத்திரக்கார. அதாவது வசந்த ஒரு வஸ்து, அந்த வசந்த வஸ்துல எல்லையற்ற அதுக்கு சமம் இல்லாத ஒரு பிரீதி காமிக்கிறோம் பாருங்க, அதுதான் பக்தி அப்படின்னு சொல்றோம். எல்லா பக்தியும் பக்தி இல்லை, எல்லா தியானமும் தியானம் இல்லை. ஒரு உத்கிருஷ்டமான வஸ்துவா இருக்கணும். அந்த உத்கிருஷ்டமான வஸ்துன்றது பார்த்தோம்னாக்க, தேவப்பெருமாள் அல்லது ரங்கநாதன் அல்லது திரவேங்கடையான் ஏதோ ஒரு பெருமாள், கடைசி பட்சம் சிவன் நாராயணன், அந்த பகவான் கிட்ட நமக்கு அது உத்கிருஷ்டமான வஸ்து. அதை காட்டும் உத்கிருஷ்ட வஸ்து எது இருக்கு பகவானை காட்டும்? உத்கிருஷ்டமான ஒரு வஸ்துன்னு சொன்னோம். அந்த உத்கிருஷ்டமான வஸ்துங்கிறது லோகத்துல அவாவாளுடைய மனோ அபிப்பிராயத்துக்கு அனுகுணமா எதோ உத்கிருஷ்டமா இருக்கலாம். ஆனால் நாம வந்து எதை உத்கிருஷ்டமா பார்க்கணும் அப்படின்னாக்க, பிரமாண சித்தமான வஸ்துதான் நமக்கு உத்கிருஷ்டமானது. நம்ம மனோனிஷ்டமான வஸ்து உத்கிருஷ்டமானதுன்னு சொல்லக்கூடாது, பிரமாண சித்தமா இருக்கணும். பிரமாண சித்தம்னா என்ன அர்த்தம் அப்படின்னாக்க, இந்த சாஸ்திரங்கள் பிரதானமானது, சாஸ்திரங்கள் அலௌகிகமான விஷயத்துல சாஸ்திரங்கள் என்ன சொல்றதோ அதுதான் நமக்கு பிரமாணம். சுவாமி இங்க அது சாதிக்க போற, இது வந்து நூற்றுக்கணக்கான வேத வாக்கியங்கள் சொல்றது, வேதங்கள் சொல்றது அப்படின்னு சொல்ல போறேன். அதனால ஒரு உபாயம் அப்படின்னு சொன்னாக்க, பக்தி தான் உபாயம். அந்த பக்தின்னு என்ன அர்த்தம்னாக்க, அது மூணு பேர் விஷயத்துலதான் பொதுவா பக்தின்னு நிற்கும். ஒன்னு பெருமாள், ரெண்டாவது ஆச்சாரியர், மூணாவது தாயார் தோப்பனர். தாயார் தோப்பனர் இவா மூணு பேர் தான். நான் இவற்றை அடிக்க சொல்றேன்னு நினைக்கிறேன். இந்த ஆச்சாரிய கோடின்னு ஒண்ணு சொல்லுவா, இது உபன்யாசம் மாதிரிதான் இருக்க போறது. ஆச்சாரியன் அப்படின்னாக்க ஆறு பேர் ஆச்சாரியாலாம் ஒருத்தனுக்கு. ஆறு பேர் யார் ஆறு அப்படின்னா பெருமாள், பெருமாள் சொன்னா தாயார் வரையும் அடங்கிடுவோம். அதுக்கப்புறம் நம்ம தாயார் தோப்பனர் பெற்றோர்கள், அதன் பிறகு ஆச்சாரியன், அதன் பிறகு மாமா அம்மான், அது கடைசியில வந்து உபாத்தியாயம் பண்ணி வைக்கிறாரு பாருங்க, கல்யாண கார்த்திகள் பண்ணி வைக்கிறாரு பிரகஸ்பதி அவர். இப்படி ஆறு பேருக்கு ஆச்சாரிய ஸ்தானம் சொல்றாரு. அதுல யாரு வசந்தவா அப்படின்னாக்க, இந்த பிரகஸ்பதின்னு சொன்ன பாருங்க, அவர் கல்யாண கார்த்திகைக்கு வருவார், அவர் பண்ணி வைப்பார். அதனால அவர்கிட்ட ஆச்சாரிய பக்தி நமக்கு இருக்கணும், அவ்வளவுதான். ஏன் அப்படின்னாக்கா அவர் பண்ணி வச்சிருப்போனாக்கா வாத்தியார் வந்து எல்லாத்தையும் சுட்டின்னு போட்டேன்னு சொல்லக்கூடாது. ஏன்னா அது பாக்கியம், நம்ம நிச்சயப்படி பண்ண போறோம் கல்யாணம் கார்த்திகை. நம்ம ஜீவனத்துல ரெண்டு பொண்ணு பெற்றுண்டோம், இல்ல ஒரு பொண்ணோ ஒரு பிள்ளையோ ஏதோ ஒரு வாடி கல்யாணம் பண்றோம், அவளுடைய அனுகிரகத்துல மன சந்தோஷமா ஆசீர்வாதம் மட்டும் போனாக்கா காலாகாலமும் அந்த குழந்தைகள் நல்லா இருக்கும். அதுக்கு வந்து அவளுக்கு கொடுக்கணும் சமர்ப்பிக்கிறோம் ஆசையா, அவ்வளவுதான். அதனால அவரை தூஷிக்க கூடாது, பிரகஸ்பதி கிட்ட அவ்வளவு பக்தியா இருக்கணும். இதே அதனால அவர் ஒதுங்கிடுவார், இந்த கல்யாண கார்த்திகைக்கு வேண்டிதான் அவர் மற்றபடி ஒதுங்கி போயிடுவார். அடுத்தது மாப்பிளர், அம்மாவுக்கு தமையனோ தம்பியோ, அதனால அவகிட்ட இதுவாகணும்னா முதல் நமக்கு உறவுன்னா மாப்பிளர் தான். அம்மா வழியில மாப்பிளரும் மாமாவும், அப்பா வழியில அத்தை, என்ன நேர ரத்த சம்பந்தம். அதனால அதனாலதான் இன்னைக்கும் பாருங்க அம்மாவுடைய ஆசீர்வாதம் தான் முதல்ல பண்றது, மாமனாருடைய ஆசீர்வாதம், அடுத்தது அம்மாவுடைய ஆசீர்வாதம் அப்படின்னு. எந்த கல்யாணம் கார்த்திகை பண்ணாலும் முதல்ல மாமனாருடையது, அதன் பிறகு யாருக்கு பண்றோமோ அவன் மாமாவுடைய ஆசீர்வாதம் அது வரும். அது அதனால அந்த மாமான்றவர் இந்த ஒரு காரணம் கூட பிறந்தவர்ன்றதுனால, அதனால அவரும் ஒதுங்கிடுவார். அதுக்கப்புறம் பெருமாள் இருக்க, ஆச்சாரியர் அப்பா அம்மா இருக்கா, ஆச்சாரியர் இருக்கா, அவளுக்குள்ள யார் வருவா அப்படின்னு கேள்வி வரும். அதுல பெருமாள் இன்னைக்கு மேல இருக்க, அவரை விட்டுடுங்க, அவரை விட்டுடுங்க. மாமனாரும் சரி, மாமனாரும் ஒரு ஆச்சாரிய ஸ்தானம் உண்டு. அந்த பெருமாள் சொல்றதுக்காக மாமனார் சொல்றது நல்லது. அந்த மாமனாரும் கொஞ்சம் பிள்ளைங்க, அதான் பொண்ணை கொடுத்துருக்காரு. பொண்ணை கொடுத்ததுனால அந்த எவ்வளவு பெரிய விஷயம், ஒரு பொண்ணை கொடுக்கறதுன்றது நம்ம அனுபவிச்சிருக்க முடியும். இனி நாம நன்னா இருக்கணும்னாக்க அந்த ஒரு கிரகிணி வந்ததுனாலதான் நான் இப்ப லட்சுமியே சேர்றது ஐஸ்வர்யமே சேர்றது. ஒரு தாயான்னு ஒருத்தர் இல்லைன்னாக்கா, ஆம்பையான்னு ஒருத்தர் இல்லைன்னாக்க நமக்கு எதுவுமே கிடையாது, எதுவுமே கிடையாது. ஆகையினால ஒரு ஆம்பையான்னு ஒருத்தர் இருந்தான்னா அதுதான் நமக்கு பாக்கியத்தை கொடுக்கறது. அதனால அதை நம்ம அங்கீகரிச்சு, அதனால அவ்வாறு தூசிக்க கூடாது. மாமனாரு பண்ண கொடுத்தாரு, அதனால தூசிக்க கூடாது. அதுக்கோசரம் மாமனார் வசதியா சொல்றது, அதனால அவரும் ஒழுங்கிடுவார். இப்ப மேல இருக்கிறது என்ன, மீதி மூணு பேர் ஆச்சாரியர் அப்பா அம்மா, அதுல அப்பா ஒழுங்கிடுவார். என்ன ஆச்சரியம் பாருங்க, அப்பா ஒழுங்கிடுவார். இதுல அப்பா ஒழுங்கிடுவார்னாக்க இன்னொருத்தனாக்க அவர் ஜென்மாவை கொடுக்கிறார், கடத்து விடுவார் எல்லாம். ஆனால் இதுல பராசரர் வந்து சத்யவதி கிட்ட வியாசரை பெற்றார். வியாசரன் என்ன பண்ணினா, குழந்தை ரிஷியனுடைய குமாரர் பல பல பல ஜொலிக்கிறார். சத்யவதிக்கு சந்தோஷம் தான் இல்ல, தன்னுடைய பிள்ளையாச்சு, குழந்தைய அணைச்சிக்கணும்னு போறார். குழந்தை ரிஷி குமாரன் வளர்ந்துருச்சு உடனே, வியாசரன் என்ன தொடாத அப்படின்னு, ஏன்னா நீ சம்பள பெண், அதனால நீ தொடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டேன். அவ கஷ்டப்பட்டு மனசு கலங்கி நிக்கிறா. அப்போ பராசரர் சொல்றேன், தாரநாத்து துக்க சகநாத்து தயோர் மாதா தரியசி அப்படிங்கிற, தாரநாத்து தரிக்கிறதுனாலையும் தரிக்கிறா. ஆண்டு அம்மான்றவோ பத்து மாசம் எப்படி தரிக்கிறா, துக்க சகநாத்து குழந்தை கர்ப்பத்துல தரிக்கத்தேவும் சரி, பிறந்த உடனே அந்த பிறந்ததுல இருந்து அவர் இருக்கிற பரியந்தமோ அந்த குழந்தை இருக்கிற பரியந்தமோ அவ குழந்தையினுடைய துக்கம் சுகம் என்ன தந்துன்னு பார்த்துப்பாவு. தாயாரை பத்தி உழவனானு சொல்லிட்டு போலாம். அதனால அவளை அவள் அவ்வளவு விசேஷமானவள், அவ்வளவு விசேஷமானவள் தாயார்ன்றவ. ஆகையினால தகப்பனால் தானா விளக்கிடுவார். மீது ரெண்டு பேர் இருக்கா, அப்பா வசதியா, ஆச்சாரியர் வசதியா, தாயார் வசதியா அப்படின்னாக்க எல்லாரும் என்ன சொல்லுவான், ஆச்சாரியர் தான் வசதின்னு சொல்லுவான். ஏன்னாக்க நம்மளுடைய ஞானாந்தகாரம், ஞானத்தினுடைய இருட்டு, நமக்கு ஞானம் இல்லாம அஜ்ஞானத்துல வளர்ந்து இருக்க முடியும். அதெல்லாம் போக்கடிச்சு நல்ல மார்க்கத்தை கொடுத்து, நல்ல புத்தியை கொடுத்து, தீர்க்க பந்துவாக மோக்ஷ வழியும் தான் போறதாச்சே. அதனால அவர் தான் வசதின்னு எல்லாரும் சொல்லுவார். ஆனால் கௌதமரத்தை ஒத்துக்க மாட்டேன்ட்டார். ஏன்னா அந்த ஆச்சாரியர் சொன்னதை கேட்டு கிரகிச்சு நம்ம உபாயத்தை ரொட்டிக்கணும்னா அதுக்கு தாயாருடைய போஷண முக்கியம். அவ நம்மள போஷிச்சு வளர்க்கணும், நம்மள அவ போஷிச்சு வளர்த்தாதான் நமக்கு மேல மேல ஞானம் வரும். அந்த கேட்கறதுக்கு கூட ஒரு பேசணும் முடியும், ஆச்சாரியரை சேர்த்து பேசணுமே, அவர்கிட்ட பிரார்த்திக்கணுமே, அதுக்கும் சக்தியை கொடுத்தவோ இவதான், அதுக்கும் வார்த்தையை சொல்லி கொடுத்தவோ இவதான், எல்லாம் அவ்வளவுதான் ஆரம்பிச்சு இருக்கிறார். அதனால தாயார் தான் பிரதானம். ஆச்சாரிய சிரேஷ்டோ குருணாம் மாதா இத்தியேகே, மாதா இத்தியேகே அப்படின்னு சூத்திரம் கௌதமன் சொல்றேன். அவர் சொல்ற ஆச்சாரியர்கள்ல, அதாவது குரு அப்படின்ற வகையினால இத்தனை பேர் இருந்தாலும் இதுல ஞானத்தை உபதேசிச்ச ஆச்சாரியன் தான் வசதி. ஆனால் சில பேர் என்ன சொல்றாங்கன்னாக்கா, மாதா இத்தியேகே, மாதா தாயார் தான் வசந்த போ, அவதான் வசந்த ஆச்சாரியர். அதனால என்னாச்சு, அப்பா அம்மா ஆச்சாரியர் இதுதான் யார் முதல்ல சேவிக்கிறது அப்படின்னு அம்மாவை சேவிச்சிடும், தாயார் முதல்ல சேவிச்சிடும். சம்பிரதாயத்துல ஒண்ணு ஒத்துட்டு இருக்கா, சன்னியாசாசனம் வாங்கிட்டா கூட தாயார் எதிர வந்துட்டான்னு வச்சுக்கோங்க, சன்னியாசம் வாங்கிட்டார் அவர், தாயார் எதிர வந்துட்டாருன்னா அந்த தாயாரை சாப்பிட்டாங்க சேவிச்சே ஆகணும், தாயார சாட்டாங்கமா சேவிச்சே ஆகணும். ஏன்னா அவ்வளவு தர்மசாஸ்திரம் வசதியா சொல்லி கொடுத்து தாயார். அதனால மாதா ஐத்தியகே, மாதா ஐத்தியகன் ரெண்டு வாட்டி எச்சு சொல்லிட்டு போயிட்டார் கௌதமர். அதனால அவ்வளவு விசேஷம். ஆகையினால இந்த பக்திங்கிறது அப்பா அம்மா கிட்ட, ஆச்சாரியன் கிட்ட, பெருமாள் கிட்ட, இவா கிட்ட வர்றதுதான் பக்தி. அதுலயும் ஒரு சுவாரஸ்யம் பாருங்களோ, ஆச்சாரியர்கிட்ட பயபக்தியோட இருப்போம்னு வரணும் அதுக்கு. அதே பெருமாள் கிட்ட பயம் கொஞ்சமா இருக்கும், பக்தி அதிகமா இருக்கும். அம்மா கிட்ட பயம்ன்றதே இருக்காது, பக்தி ஒன்றுதான். அந்த பக்தி கூட பிரீதி, அந்த பக்தி நமக்கு சொல்ல தெரியாது, பிரீதி. இப்பெல்லாம் நினைச்சு நினைச்சு நினைச்சு நான் கஷ்டப்பட்டு இருக்கேன், அம்மா இருந்தபடிதான் ஒன்னும் பண்ணலையே, என்ன பண்ணினா அவனுக்கு, அவ நமக்கு பண்ணதே கைமாறு பண்ண முடியாது. ஒரு சந்தோஷமா வச்சுட்டு இருக்கலாமே, சுவாதீனத்துல சண்டை போட்டிருப்போம், வெய்வோம், ஏதோ பேசுவோம். ஆனா இப்ப இல்லைன்னு இவ்வளவு ஏக்கமா இருக்கு. ஒரு உடம்பு சரியில்லைன்னா அம்மான்னு தானே வருது. பெரியவாச்சான் பிள்ளை திருமாலை வியாக்கியானத்தை சொல்லச்ச, ஒருத்தன் அம்மாவை அடிக்கிறதுக்கு தொடக்கம் வரும், அம்மாவை அடிக்க ஓடி வரும், வரச்ச தடிக்கு கீழே விழுந்துட்டான். தடிக்கு கீழே விழுந்தவன் அப்பவும் அம்மாவா அப்படின்னு அவன் கத்துறான். அது அனுச்சி செய்யும், ஆனாலும் வருதான். காரணம் மனசுக்குள்ள ஒண்ணு இருக்கு, எங்க அம்மா அப்படின்றது என்னைக்கும் அது. நம்ம என்ன நேரம் பார்த்துட்டு இருக்கோம், ஒரு பொண்ணு குழந்தை பண்ணோ பிள்ளையோ ஒன்னும் வளர்த்துறோம், அந்த குழந்தை அப்பா கிட்ட ஆசையா இருக்கும், ஆனா அம்மாவையே பிரச்சனை இருக்கும். அம்மாவோட தான் தூங்கணும், அம்மா தன்னை தவிர்த்து வேற யாரும் திக்க கூடாது. ஏன்னா அந்த அம்மா கிட்ட அம்மான்னு ஒரு பொசுந்தீனம் சொந்துடுறது, எங்க அம்மா அப்படின்னு இருக்கு. அதனால இப்படி ஒசந்த ஒரு இது, அதனால இவாகிட்ட எல்லாம் நம்ம பிரீதியா இருக்கணும். அதே கேள்வி கேட்டீங்க, கிருஹிணி கிட்ட பிரீதி இருக்கே, புத்திரன் கிட்ட பிரீதி இருக்கு, அதுக்கெல்லாம் பேர் அந்த அர்த்தம் இல்ல. கிருஹிணி கிட்ட ஒரு பிரீதினா அதுக்கு காதல் அப்படின்னு பேரு. பந்துக்கள்கிட்ட இருக்கிறதுக்கு அந்த பிரீதிக்கு பேர் பந்தம் அப்படின்னு தான் பேரு. புத்திரன் கிட்ட புள்ள கிட்டையோ பொண்ணு கிட்டையோ பிரீதினா அதுக்கு வந்து வாஞ்சா வாஞ்சை அப்படின்னு பேரு. அது ஒரு தனி பாசம், வாத்சல்யம் அப்படின்னு சொல்றது. இப்படி ஒவ்வொன்றத்துக்கும் ஒவ்வொரு பேர் இருக்குது. ஆனா பெருமாள் கிட்ட இருக்கிறதோ இல்லையோ அதுக்கு மட்டும்தான் பக்தி, அதுவும் உத்கிருஷ்டமான விஷயத்துல இருக்கிறது. படிப்படியா அம்மா அப்பா ஆச்சாரியர் பெருமாள் அப்படி பார்த்துட்டே போங்க. பார்த்துட்டே போனாக்க அந்த பகவான் கிட்ட கடைசியா முடியறது பாருங்க, அதனால ஒரு பக்தின்னு வருது அது. இதுதான் மோக்ஷத்துக்கு உபாயமா இருக்கணும். மோக்ஷத்துக்கு உபாயமா இருக்கிறது எதுன்னு, இந்த மாதிரி ஒரு பக்திங்கிறது தான், இந்த பிரீத்தி அதிசயமான பக்தி. இது ஞானம் தான், ஞானத்தினுடைய ஒரு நிலை தான் இது. சுவாமி வந்து சாதிக்கிறார் உபாய விபாகாதிகாரத்துல, ஏற்கனவே ஞாபகம், உபாயமாகுது ஒரு ஞான விகாச விசேஷம், உபேயமாவது ஒரு ஞான விகாச விசேஷம் அப்படின்னு சாதிச்சுட்டு போயிட்டார் சுவாமி. உபாயம்ன்றதே ஒரு ஞான விகாச விசேஷம் தான். நமக்கு என்ன அப்பா ஞானம் யாருக்கு இல்ல, பிறந்த குழந்தையில இருந்து கடைசீன யோதியத்துல 98 வயசு ஒருத்தர் இருக்க அவருக்கும் ஞானம் இருக்கு, பிறந்த குழந்தைக்கும் ஞானம் இருக்கு, ஆனால் தாரதமியம் தெரியுது. ஆனால் இந்த உபாயத்தை அனுஷ்டிக்கும் பொழுது அந்த ஞானம் எப்படிப்பட்டது அப்படின்னா விகாசம் அது ஞான விகாச விசேஷம். ஞானம் வந்து விகாசிக்கு மலர்றது. எப்படி மலர்றது அப்படின்னாக்க, ஒரு பக்குவமான மனோநிலை வந்து, பக்குவமான மனோநிலை வரணும் வந்து, அதன் பிறகு நமக்கு வேற கதி இல்லை. எம்பெருமானுடைய திருவடியை தவிர்த்து கதி இல்லை. நான் எப்பந்தா ஏனாய வித்தியதே அப்படின்றது உபநிஷத்து. அதனால வேற மார்க்கம் இல்லை நமக்கு, அனன்ய கதிக்கு நான் இருக்கேன், அனன்யோபாயனா இருக்கேன்னு சரணாயுத விஷயத்தை சொல்றோம். ஆனா பொதுவாக பார்த்தா அனன்யோபாயன் பக்தியை தவிர்த்து வேற ஒண்ணுமே கிடையாது. அதனால பக்திங்கிறது என்னது அப்படின்னாக்கா, ஒரு பிரீத்தி அதிசயம், உத்கிருஷ்டமான வஸ்துவில ஒரு பிரீத்தி வர்றதே, அதுதான் இந்த இடத்துல பக்தின்னு சொல்றோம். அது பல ஸ்ருதிகள் நமக்கு அத மாதிரி காமிச்சு கொடுத்திருக்கு. நிறைய ஸ்ருதிகள், வேத வாக்கியங்கள் ஒன்னு ரெண்டு இல்ல, நிறைய வாக்கியங்கள் நமக்கு அத மாதிரி சொல்லி கொடுத்துட்டு போறது. வேதாக மேதம் புருஷம் மகாந்தம் ஆதித்யவர் நம் தமசரத்தா அப்படின்னு சொல்றோம். புருஷம் மகாந்தம் அகம் வேத, அது மட்டும் அவன் எப்படி பெற்றவன், ஆதித்யவர்ணம் திவ்யமங்கல விக்கிரகம் பிரகாசிச்சுட்டு இருக்கான் அவன். அப்படிப்பட்ட திவ்யமங்கல விக்கிரகத்தை வச்சுன்னு அவன் எழுந்து விழிருக்கான். அப்படிப்பட்டவனும் சேவிக்கணும். அதனால நமக்கு என்ன தெரியறது, ஒரு திவ்யமங்கல விக்கிரகத்தோட கூடினவனை சேவிச்சாதான் நமக்கு சுரூபம். ஒண்ணுமே இல்லாத பிரமாணம் செய்கிறது என்ன பிரயோஜனம், அதுக்கு சுபாசிரயம் அப்படின்னு பேரு. திவ்யமங்கல விக்கிரகத்திற்கு சுபாசிரயம் சுபாசிரயம்னு பேரு. ஏன் ஆசிரியம்னு என்ன அர்த்தம், ஆலம்பனம் படிப்பு. அதுவும் மங்களகரமான திவ்யமங்கல விக்கிரகம். ஏன்னா பொதுவா லோகத்துல பாக்குறோம், ஒரு குழந்தை பிறக்கிறது, அந்த குழந்தை அப்பாவையோ அம்மாவையோ, அம்மாவைதான் இப்பதான் சொல்லியிருந்தோம், அம்மாவையே பிடிச்சு நிற்கும். வயசாக வயசாக அப்பா அம்மா ரெண்டு பேரையும் ஆசிரியச்சு நிற்கும். கொஞ்சம் நல்ல தெம்பு வந்து நல்ல சக்தி வந்தது, ஞானம் வந்தது, உத்தியோகம் வருது அப்படின்னா அந்த சமயத்துல கொஞ்சம் சுதந்திரமா நிக்க முடியும். அதுக்கு முன்னாடி அந்த மாதிரி வராதே, அந்த மாதிரி வரவே வராது. அப்ப நமக்கு வேண்டியது, அது வந்து சாதாரணமான லௌகிகம், ஐகிக விஷயத்துல இத மாதிரி ஒரு ஆலம்பனம் அப்படின்னு சொல்லிடுறோம். ஆனால் இது மோட்ச விஷயம், அதுக்கு பண்ண வேண்டிய உபாயம் இருக்குது. அது எப்படிப்பட்டது, அது எப்படிப்பட்டது அப்படின்னாக்க, அதுக்கு இந்த பெருமாளுடைய தெய்வங்கள விக்கிரகத்தை தான் நம்ம ஆலம்பனமா பிடிச்சுக்கணும். சந்தியாவந்தனம் பண்ணச்சு உபஸ்தானம் பண்ணணும், காயத்ரி உபஸ்தானம். உபஸ்தானம் பண்ணும் பொழுது எப்படி சொல்லணும் அப்படின்னா, ரெண்டு கையும் கூப்பிண்டு தலைக்கு மேல, தலைக்கு மேல ரெண்டு கையும் கூப்பிண்டு, பூமியிலேருந்து ஆகாசம் பரியந்தம் நமக்கு எந்த பெருமாள் ரொம்ப பிடிக்குமோ அந்த பெருமாள் வியாபிச்சிருக்கார் ஆகாசத்துல, எல்லாம் வியாபிச்சிருக்கார் அப்படின்னுட்டு தியானிச்சுக்கணுமா. எந்த பெருமாள் நமக்கு பிடிக்குமோ, நம்ம திரையான நமக்கு வர்றது இல்ல, தேவ பெருமாள் இல்ல, ரங்கநாதன் இல்ல, அமுதன் ஏதோ ஒரு பெருமாள். ஏன் அப்படின்னாக்க, வெறும் நிராகாரமாக ஆகாரமே இல்லாத வடிவமே இல்லாத ஒண்ணுத்த பிடிச்சு நான் பண்றேன் அப்படின்னு சொன்னா முடியாது இல்லையா. ஆகையினால ஒரு பக்தி வந்தாதான் எப்படி வரும்னா பிரீதி வருது. ஒண்ணுமே இல்லாத விஷயத்துல எப்படி பக்தி வரும், பிரீதி வரும், எதுவும் வராதே. நமக்கு மூஞ்ச பாக்குறோம், மூஞ்ச பார்த்தாக்க அது ஒரே ஒரு விஷயத்துலதான், முகம் நன்னா இருந்தாலும் சரி நன்னா இல்லாட்டாலும் சரி பிரீதி கொட்டும். என்னன்னாக்கா, தாயாருக்கு வரக்கூடிய தம் பிள்ளை பொண்ணு குழந்தை குழந்தை இருக்கே, அந்த குழந்தை கிட்ட வர்ற பாசம், அது கருப்பா இருந்தாலும் சரி காக்கைக்கு தன் குஞ்சு பொன் குஞ்சு அப்படின்ற பாருங்க அவளுக்கு. மத்தபடி நமக்கு எப்படி இருக்கணும், நான் கல்யாணம் பண்ணிக்க போற பொண்ணு அனிதர சாதாரண சுந்தரியா இருக்கணும், நான் கல்யாணம் பண்ணிக்க போற பையன் மன்னதனா இருக்கணும், அப்படி இப்படின்னு ஒரு ஆசை வருது. ஏன்னா இது எல்லாமே வெறும் தோலை பார்த்துட்டு இது பண்றது, அது அது நிலையானது கிடையாது. எதுவுமே நிலையானது கிடையாது. எது நிலையானது அப்படின்னா ஆத்மஸ்வரூபத்தை பாருங்கோ. அதே பகவானுக்கு அப்படிப்பட்டது இல்லை இல்லையா, திவ்யமங்கல விக்கிரகம். அது எப்பேற்பட்ட திவ்யமங்கல விக்கிரகம், பார்த்தாலே நமக்கு கையகூப்ப தோன்றது, பெருமாள் என்னமாய் எழுந்தவர்கள் அப்படின்னு சேவிக்க தோன்றது. எல்லாரும் திருவேந்திபுரம் சம்பிரோஷணத்துக்கு போயிருந்தோம், பெருமாள் தேவநாதன் அடிவருத்து மையன் அந்த சேஷ வாகனத்துல எழுந்துள்ளினர். சம்பிரோஷணத்தை அன்னைக்கு நிறைய மாலைகள் அத்தனையும் சாத்துண்டு தொண்ட மண்டல வேதியரோ ஆய வாழவே, தூய தென்மலை வல்லவர் வாழவே தன் சுவாமி சாச்சர், அந்த மாதிரி அங்க அத்தனை வேதியர்கள். இந்த பக்கம் தூய தென்மலை இங்க 70-80 பேர், அங்க 100 பேர் வேதத்துல கணீர்ல பஞ்சாதியும் கணீர இதுவும் பிரபஞ்ச கோஷமும், அதுவும் அது திரேந்திர கோஷம் அவன் ரொம்ப பிடிக்கும். அது அவ சொல்ற இடம் வேற எந்த ஊர்லயும் இல்லாத ஒரு தனிய ராகம் அது, அது தனி அது அர்த்தம் தான் அர்த்தம். அது அதை கேட்டு வரைச்ச பெருமாள் அழக ரசிக்கிறதா, இந்த வேத கோஷத்தை ரசிக்கிறதா, இந்த அருள் செயல ரசிக்கிறதா, ஸ்ரீவைஷ்ணவான சேவிக்கிறவன் அதை ரசிக்கிறதா, வான வேடிக்கை ரசிக்கிறதா என்னன்னு தெரியல. அவ்வளவு ஆனந்தமா இருந்தது. வேத வழியும் பிள்ளை குழா விளையாட்டுலையும் வர திருப்பேரையும் சேர்வன் ஆணைய அப்படிங்கிற நம்மாழ்வார் அந்த மாதிரி எழுந்து வழிஞ்சார் பெருமாள். ஆனந்தமா இருந்தது பார்க்கச்சு, எல்லாரும் கைகூப்பையும் இப்படி சேவிச்சுட்டு இருக்கோம். இல்ல அந்த அன்னைக்கு கணக்க அவ கண்ணுல ஜல வரலன்னு வச்சுக்கோங்க, அவளுக்கு ஒண்ணுமே இல்லைன்னு அர்த்தம், ஒண்ணுமே அவளுக்கு உழைக்கல, அவளுக்கு நாஸ்திகால் தான் அவ. நமாழ்வாதெல்லாம் சொல்லிட்டு போயிட்டாரு, எல்லாத்தையும் மூணாம் பத்திரம் சொல்லிட்டு போறாரு. அந்த மாதிரி சேவை இங்கோ அப்படியே கண்ணுல நீர் பொற்றனமா பெருமாள் சேவிக்க செய்யணும். ஆனந்த பழக்கம் அவ்வளவு நல்லா இருந்தது. அதனால திவ்யமங்கல விக்கிரகத்தை சேவிக்க சேவிக்க அந்த பகவானுடைய திருக்கல்யாண குணங்களை எல்லாம் அனுபவிக்கிறோம் பாருங்க. அந்த திவ்யமங்கல விக்கிரகம் இருந்தாதான் அந்த கல்யாண குணம் அனுபவிக்க முடியும். பெருமானுடைய திருக்கங்களை சேவிக்கிறவன் தாச சத்தியம் அடியவர்க்கு மெய்யன். ஒவ்வொரு ஊர்லயும் என்னென்ன விசேஷம் பாருங்க. எனக்கு இது உபன்யாசமா தான் போயிட்டு இருக்குது, சொல்லாம இருக்க முடியல. திருநெல்வேலூர்ல பெருமாள் சேவிச்சுட்டு தாயார் சந்திக்கு போனேன். அங்க இருந்து அவர் சொன்ன அர்ச்சகருக்கு சேவை பண்ணி வைக்கிறாரு எனக்கு, சுவாமி தாயார் சேவிச்சுக்கும். இந்த தாயார் திருநாம் என்ன தெரியுமா, என்ன பெத்த தாயார் அப்படின்னு திருநாம். என்னை பெத்த தாயார்னு அவளுக்கு திருநாமன்னா அதை கேட்டுட்டு என்ன ஆனந்தமா இருந்தது தெரியுமா. காஞ்சிபுரத்துக்கு வந்த ஏதோ தயாரி பெருமாள் சேவிச்சாக்கா சொன்ன வண்ணம் செய்தவர்கள்னா பெருமாள். அவருக்கு என்ன பேரு, வேகாசேத்து தான் அவருக்கு பேரு. அதாவது வேகவதி நதிக்கு அணை, அதுதான் அவருக்கு பேரு. ஆனால் திருமஷி சொன்ன அதுல பாய சுருட்டின்னு பையனாக பாய சுருட்டின்னு கிளம்பிட்டாரு பெருமாள். அந்த ராஜ்யத்துல ஐஸ்வர்யெல்லாம் போயிடுத்து. அவன் கால வந்து விழுந்தான் ராஜா. உடனே பெருமாள் திருப்பி படுத்துக்க போனார். சொன்ன வண்ணம் கேட்டருள் பெருமாள் செய்த அருளின பெருமாள் பாகவதால் சொன்னாக்க அதை திறமையே கொண்டு அவன் பண்றானாம். என்ன அழகது. அத மாதிரி அந்த பெருமாள் சொன்னவர்களும் செய்த அருள பெருமாள் பேரு. அதே சிவன் உத்தூர்ல போய் பாருங்கோ, வடபெரும் கோயிலுடைய அவன் சனவில கொஞ்சம் படிக்கட்டு ஏறி போய் சேவிக்கணும். சொத வடிவில் இருக்க பெருமாள் அந்த பெருமானுக்கு அழைத்து வாழ வைக்கும் பெருமாள்னு பேரு. ஏதாவது நிறைய வாட்டி சொல்லிருப்பேன். ஆனா எத்தனை வாட்டி சொன்னாலும் சரி லைக்க முடியல, அவ்வளவு ஆனந்தமா இருக்கு. அப்படி ஒரு பெருமானுடைய திருக்கண்களும் பெருமானுடைய திருவடி சேவையும் பெருமானுடைய அந்த அவய சோபை அது மாதிரி சமுதாய சோபை அதெல்லாம் சேவிக்க சேவிக்க எவ்வளவு ஆனந்தமா இருக்கு. அப்படிப்பட்ட பெருமாளெல்லாம் நம்ம பிடிச்சுக்கிறோமோ இல்லையோ. அதனால தெளிவங்கள விக்கிரகத்தை அனுபவிச்சு அனுபவிச்சு சேவிக்கிறதுன்றது சாமான்யம் இல்ல. அதனால அந்த அப்படிப்பட்ட வசூல பிரீதி உண்டாகணும். அதனால இது ஸ்ருதிகள் பல விஷயங்களை சொல்லி கொடுத்துட்டு போயிருக்கு. பல விஷயங்களை சொல்லி கொடுத்துட்டு போகச்ச அதை விட்டுட்டு வெறும் நிராகாரமான ஒரு வஸ்து அதுல போய் பக்தி உண்டாகணும் அப்படின்னு சொல்ல முடியாது. அதனால வெறும் ஞானம் வந்தா போகும் அதுவே மோட்சம் சொல்ல முடியாது. இதெல்லாம் இதனால் அதை கண்டனம் பின்னாடி கண்டப்போ கண்ணில் கண்டிக்க போற இதெல்லாம் அதை கண்டனம்லாம் அவர் இப்போ ஏன்னாக்க வெறும் ஞானம் தான் உபாயம், வாக்கியார்த்த ஞானம் ஒண்டியே போறும் அப்படின்னு சில பேர் சொல்றாளே. அத மாதிரிலாம் சொன்னாக்க அப்போ என்ன பக்தி உண்டாகும். சுவாமி சொல்ற பாஷகர் மகா சித்தாந்தத்துல ஆரம்பிக்க தேவை பெருமாள் நிர்குணம், அவனுக்கு சேஷ்டையே கிடையாது பிரவர்த்தியே கிடையாது குணமே கிடையாது நிர்விகாரன். நாங்க நிர்விகாரன் வச்சுக்கிறோம் ஆனா நிர்குணம்னு சொல்லாமா, அவனுக்கு அது இல்ல இது இல்ல எதுவுமே கிடையாது ஒண்ணுமே இல்ல அப்படின்னு சொன்னாக்கா அது யாரு சொல்லுவா தெரியுமா அப்படின்னு பாஷ்யகாரர் சொல்ற. பரமபுருஷ பரணீயதா ஹேது பூத விசேஷ குண விரகினோம் அப்படின்னு சாதிக்கிற பெருமாள வரிக்கணும். அதுக்கு வரிக்கணும்னு வச்சுக்கோங்க விசேஷமான ஒரு குணம் இருக்குதான். அந்த என்ன குணம் அது அப்படின்னாக்கா இந்த பக்தி ரூபமான பிரீத்தி ரூபமான ஒரு குணம். அது யாருக்கு இல்லையோ அவதான் சொல்லுவா, அவதான் இதை மாதிரிலாம் பேசுவா. அப்படிப்பட்டவருடைய தத்துவங்களை ஆதரிக்காதீங்கோ தத்துவ வித்திகி அனாதரணீயம் அப்படின்னு சாதிக்கிறார் பாஷ்யக்காரர். தத்துவத்திலேயே அனாதரணீயம் அப்படின்னு சாதிக்கிறேன். அதனால இந்த மாதிரி வெறும் ஞானம் இல்ல வேண்டிய உபாயம் சொல்லக்கூடாது. அதனாலதான் உபாயமாவது ஒரு ஞான விகாச விசேஷம் அப்படின்னு சாதிக்கிறார் பாஷ்யக்காரர். அதனால இந்த ஸ்லோகத்துல சாதிக்கப்படுறது இதான் பக்தி தான் உபாயம், அது ஞான ரூபமா இருக்கும். அந்த ஞானம் கூட பிரீதி ரூபமா இருக்கும். அந்த அதெல்லாம் வந்து நாங்க ஏதோ சொல்றதா நினைச்சுக்கோம். ஆனா அது உபனிஷத் வாக்கியங்கள் எல்லாம் சொல்லி கொடுக்கிறது வந்து அதனால எதுவுமே இது இல்ல அப்படின்லாம் இங்க சாதிக்க போற இன்னும் நிறைய இருக்கு. என்னவோ கொஞ்சம் சென்சு இது டென்ஷனா ஆயிடுத்து சென்சிட்டிவ் ஆயிடுவே கஷமிக்கணும் அப்படியா சொல்ல முடியல. இப்போ கவிதா கிகசிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹ அஸ்மத் குரு பரம்பராய நமஹ.